ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಭಗವದೇ ಬಾಚ್ಯಕಾಲಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವಿಗುಣಭೂಷಣ ಮಹಾ ಗುರವೇ ನಮಃ ಶ್ರೀ ತರಂಗಭವನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀ ಅಲರ್ಮೇಲ್ಮಂಕಾ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿದಾತ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಕದಾಹೃತಿ ಶ್ರೀರುಂಡುದೂಪ್ಪುಲು ತಿರುವೆಂಗಡಮುಡಯಾನ್ ಪಾರಂದ ಚೊನ್ನ ಪಡಮೊಳಿಯುಳ್ ಓರಂಡು தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ பாகவதாளிப்போ சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் பரம கிருபையோடு அனுகிரகம் பண்ண அந்த தயாசதகம் என்ற கிரந்தத்தை அந்த சீனிவாசனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே அனுபவிச்சிருக்கோம். இது பர்யந்தம் 45 ஸ்லோகங்கள் நமக்கெல்லாம் பிராப்தமாயிருக்கு சுவாமி தேசிகனுடைய பரமானுகிரகத்தாலே. சாரம் லத்வா கமபி மகதகான்னு அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு சீதலம் சத்குணோகம்னு முடிச்சார் சுவாமி தேசிகன். அதனுடைய தாத்பரியார்த்தம் ஏ அனுகம்பையே ஏ தயாதேவியே, இந்த ரொம்ப பிருகத்தான இந்த சீனிவாசனாகிய சமுத்திரத்திலேருந்து அதிவிலட்சணமான சாரத்தை கிரகணம் செய்து சுவீகரிச்சுண்டு எந்தெந்த காலங்களிலே எந்தெந்த பிரதேசங்களிலே தேவைப்படுமோ அந்தந்த காலங்களிலே அந்தந்த பிரதேசங்களிலே ஒரு கனரசத்தோடு கூடியதான மேகமாலையைப் போல் அந்த சிம்மாச்சலத்திலே ஒரு ஆர்ப்பவித்து இந்த விஸ்வத்தை ஜகத்தை எல்லாம் குளிர்ச்சி அடைவிக்க தன்னுடைய சௌசீல்யம் முதலிய குளிர்ந்த வாத்சல்ய குணங்களை மேகம் போலே வர்ஷிக்கின்றாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே தாத்பரியார்த்தம் சாதிக்கிறார். பெரியவாருடைய வியாக்கியானம் போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், இந்த தயை என்ற குணத்துக்கெல்லாம் வேற பரிமாணங்கள்னா சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் இத்தியாதி கல்யாண குணங்கள் எல்லாம் இந்த தயை என்ற குணத்தினுடைய பரிவாகங்கள் பெரிவா நிர்வாகம் பண்ணிருக்கா. அடுத்து இன்றைய ஸ்லோகமானது 46வது ஸ்லோகம். பீமே நித்யம் பவஜல்ரிதௌ மஞ்சதாம் மாணவானாம் ஆலம்பார்த்தம் விஷகிரிபதஸ்வன்னிதேசாத் பிரயுங்கே பிரஜாசாரம் பிரகிதி மகதா மூலபாக நஜுஷ்டம் சாகாபைதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணிம் அப்படின்னு ஸ்லோகம் கொடுக்கிறார். பீமே நித்யம் அதி பயங்கரமான பவ ஜலனிதௌனா இந்த பெரிய சம்சார சாகரம் நித்தியம் எக்காலத்திலேயும் மஜ்ஜனானாம் அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கார். எப்பயுமே முழுகான் இருக்கிற இந்த மனுஷனுடைய கைப்பிடிக்காக அந்த ஞானத்தையே சாராம்சமாக உடையதாக இருக்கக்கூடியதான இந்த பிரகிருதியான விஷயத்தை பெற்றதும் வேதத்திற்கு மூலபூதமான பிரணவம், பிரணவம் சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த பிரணவம் அது வந்து வேதத்துக்கு வந்து ஆரம்ப வஸ்து. இந்த வேதங்களிலே அநேக விதமான சாகாபேதங்கள் நாம் இருக்கு. அந்த சாகாபேதங்கள் எப்படி இருக்குன்னா மனோகரமாய் அந்த சாகாபேதம்னா பலவிதமான விரல்கள்னு சொல்றா பெரியவா, சுந்தரமாயிருக்கு நிர்தோஷமாயிருக்கு அழிவற்றதாயிருக்கு அப்படின்னு சொல்லி இது எல்லாம் இந்த சாஸ்திரமாகிய சாஸ்திரபாணின்னு சொன்ன சாஸ்திரத்தை கையில் எடுத்த பெருமாள் சாஸ்திரமாகிய கையை சாஸ்திரமாகி சாஸ்திரத்தையே கையாக உடைய பெருமாள் அவன் இது நமக்கெல்லாம் பிரயோகிக்கின்றான் அப்படின்னு சொல்றா பெரியவா. தாத்பரியார்த்தம் என்னன்னு கேட்டா இந்த எம்பெருமானுடைய தயையினுடைய நியமனத்தாலே வேங்கடாசலத்துக்கு பதியாயிருக்கக்கூடிய தான் நம் சீனிவாசன் இந்த பயங்கரமான சம்சார சாகரத்திலே சமுத்திரத்திலே இந்த மானிடர்கள் எல்லாம் எப்பொழுதும் முழுகின்றிருக்கா, அவா இந்த சம்சார சாகரமாகிய கடலை கடந்து கரையேறுவதற்கு ஒரு கைப்பிடியாக ஞானசாரமாயும் இருக்கக்கூடியதான தனக்கு ஒரு வேறான பிரணவம் என்னும் மூலத்தோடு கூடியது. வேதம்னா டைரக்டா வேதம் நம்ம சொல்ல முடியாது, பிரணவத்தை சொல்லிதான் வேதம் சொல்லணும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்க பிரிவா. அந்த அந்த வேதத்துக்கு அநேக விதமான சாகைகள் உண்டு. சகஸ்த சாகோபன் இடச்சமாகமம்னு சாய்ச்ச ஆயிரம் சாகைகள் கொண்டது சாமவேதம்னு பெரியவா சொன்ன. யஜுர்வேதத்துக்கு அநேக சாகைகள், அதர்வுக்கு அநேக சாகைகள், ருக்வேதத்துக்கு 101 சாகைன்னு சில பேர் சொல்ற. இப்படி இவையெல்லாம் விரல்கள் போல இருக்கு. அந்த சாகைகள் எல்லாம் அழகாயும் இருக்கு, நிர்தோஷகமாயும் இருக்கு, ரொம்ப சுந்தரமாய் சுகமாயிருக்கு. அப்படி அந்த சாஸ்வதமான சாஸ்திரமாகிய கையை அளிக்கின்றான்னு சொல்ற. முன் ஸ்லோகத்திலே சாரமான குணங்கள், அந்த குணங்களுக்கெல்லாம் தயாதேவியே மூலபூதி மூலபூதையா இருக்கான்னு சொன்ன சுவாமி தேசிகன். இப்படி பகவத் ஸ்வரூபமான அந்த ஆனந்த சமுத்திரத்திலே ஸ்ரத்தையுள்ளவர்கள் மூழ்கி ஆனந்திக்கலாம் என்றபடி இந்த தயாதேவி இருக்கான்னு சாதிச்சார் சுவாமி தேசிகன். ஆனா அஸ்மின் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலே பயங்கரமான ஒரு சம்சார சாகரம், அதிலே மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி என்று சுவாமி நம்மாழ்வாருடைய வாக்கிற்கிணங்க இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் பல்வேறு விதமான ஜென்மாக்களை எடுத்து கடைசியிலே எம்பெருமான் திருவடி நோக்கி மானுஷ ஜென்மா பெற்று அதுவும் ஸ்ரீவைஷ்ணவனாக தங்களை காட்டிக்கொண்டு ஆச்சாரியனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைச்சிருக்கவாளுக்கு இந்த ஜென்மாலேருந்து கடையேறணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு கணத்துல உடல்வாளுக்கு கை தூக்கி ஒருத்தர் உடனே. அதை போல இந்த சம்சார சாபரமாகிய சமுத்திரத்திலேருந்து மூழ்கி இருக்கா இவாளெல்லாம் கரையேற்றி விட்டாள் அல்லவோ, இந்த இவாளுக்கு சொல்லப்பட்ட ஆனந்த கடலானது அந்த அமிர்தமானது அந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த அமிர்தமானது கிடைக்காம போயிடும். அதனாலே இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்மையெல்லாம் உத்தாரணம் செய்ய தூக்கிவிட நம்ம பகவான் என்ன பண்ற, பரம காரணகனான நம் பகவான் சாஸ்திரம் என்னும் கையை நீட்டுகிறான் அப்படின்னு. சாஸ்திரத்தை வந்து பிரவர்த்திப்பதுதான் இந்த கருணையின் காரியமா இருக்கு. இங்கே சாஸ்திரத்தை வந்து சுவாமி தேசிகன் எம்பெருமான திரு கையாகவே ரூபணம் கொடுக்கிறார். இந்த வேத சாஸ்திரத்துக்கு மூலம் எதுன்னு அகாரம் என்னும் முதலெழுத்துன்னு சொல்றோம். நம்ம மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏந்து கொண்டிருப்பார் இரக்கம் நன்குடைய எம் புருடோத்தமனிடக்கை மூன்றெழுதமிட்டு மூன்றிடில் தோன்றி மூன்றிடில் மூன்றுருவானான் கான் தடம் பொழில் சூழ் அப்படின்னு சொல்லி கங்கை என்னும் கண்டம் என்னும் கடிநகரே என்று பெரியாழ்வார் அனுகிரகம் பண்ண நமக்கு மூன்று மாத்திரை உள்ளட வாங்கி அப்படின்னு இதே ஆழ்வார் சொல்லியிருக்கார். இப்படி இந்த பிரணவத்திற்கு அகாரத்தாலே ஒரு ஏற்றம் கொடுக்கிறது. எப்படியெல்லாம் நம் கைக்கு மூலபாகமாக திருத்தோள்கள் இருக்கோ அவயவயமாக இருக்கோ அது மாதிரி இந்த மகாபுருஷனாகிய எம்பெருமானுக்கு சாமுத்ரிக லக்ஷண சாஸ்திரப்படி சுவாவமாய் திருமேனி அவனுக்கு திருக்கைகள் பருத்திருக்கு. இந்த வேதமாகிய விக்ஷத்திற்கு பல சாகைகள் இருக்குன்னு பெரியவா சொல்லியிருக்கா, கண்டவா சொல்லியிருக்கா, ரிஷிகள் சொல்லியிருக்கா. அந்த சாகைகளே பெருமாளுடைய திருக்கைகளுக்கு அழகான விரல்களாயிருக்கு. சுவாமி தேசம் உபமானம் காட்டுற வேதம் வேத சாகைகள் எல்லாம் பெருமான் திருக்கையா இருந்து சாகைகள் எல்லாம் விரல்களாயிருக்கு. நமக்கெல்லாம் அஞ்சு விரல் ரெண்டு கையில அஞ்சு 10 விரல், கால்கள்லே 10 விரல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாகைகள் எல்லாம் விரல்கள் எம்பெருமான் விரல்கள்னு சொல்றா. இந்த விரல்களுக்கு சாகைன்னு பெயர் வச்சிருக்கா. பாஞ்சராத்த சாஸ்திரத்துக்கு மூலமா இந்த மூல வேதம் என்கிறதான ஏகாயன ஸ்ருதினு ஒரு ஸ்ருதி சொல்றா பெரியவா. இப்படி இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி தேசிகன் இந்த பாஞ்சராத்த சாஸ்திரத்துக்கு ஒரு ஆதாரமான மூல வேதத்தை நமக்கெல்லாம் குறிப்பால் உணர்த்துகின்றார். அது ரொம்ப சாரமான சாரதமமான விஷயம் இந்த ஸ்லோகத்தை என்னன்னா, இந்த சம்சார சாகரத்தையே முழுகின்றதான ஜீவாத்மாக்களை கடைத்தேற்பதற்கு எம்பெருமான் சாஸ்திரமாகிய கையை கொடுத்து நம்மெல்லாம் மேலே தூக்குகின்றான். சாஸ்திரத்தை என்ன சொல்றதுக்கு, எம்பெருமான் திருவடிய தொழு நாளும் புது மலரால் நீரால்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் புது தீர்த்தத்தோடைய மலராலையும் எம்பெருமானை தொழுது தொழுது அவனுடைய திருவடியே நமக்கு பிராபிய பிராகம்னு தெரிஞ்சுக்கணும், அததான் இந்த சாஸ்திரம்னா சொல்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமா இங்க காட்டி இந்த சாஸ்திரத்தை எம்பெருமான் கையாக கொண்டு சாஸ்திரபாஸ்வதம்னு சாஸ்திரபாணினம்னு சாதிச்சிருக்காருங்கிறதுல. அதனாலே இந்த விஷயத்தை அற்புதமா சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் மனதிலே படியும்படியாக ஆஸ்திகாலுக்கு படியும்படியாக அனுகிரகம் பண்றதுக்கு நமக்கெல்லாம் பேருபகாரமாய் அமைந்தது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.